தேடி பாதையிலே சாமி உங்களைத்தான் தேடி வந்தோம். ஊருலகம் கேட்கும்படி என்றும் உன் புகழ்தான் பாடி வந்தோம். மனசு முழுதும் நிறைஞ்சு இருக்கும் மன்னவனும் நாடி வந்தோம். சகல சோகமும் கொடுக்கும்படிதான் சபரிமலைக்கு ஓடி வந்தோம். ஒத்தையடி பாதையிலே சாமி உங்களைத்தான் தேடி வந்தோம். ஊருலகம் கேட்கும்படி என்றும் உன் புகழ்தான் பாடி வந்தோம். நாள்தோறும் விரதம் இருந்து செஞ்சோமே பூஜைதான், கண் பார்த்து கருண புரிஞ்சா தீராதோ ஆசைதான். ஐயா நீ மனசு இறங்கி தாராயோ வரணத்தான். பொய்யான உலகில் இருந்து பொய்யானோம் தினமும் தான். நினைக்க வேணும் வேணும் பலிக்க வேணும் கனவுதான். பிறக்கும் யாரும் சிறக்க வேணும் கிடைக்க வேணும் உயர்வுதான். ஒத்தையடி பாதையிலே சாமி உங்களைத்தான் தேடி வந்தோம். ஊருலகம் கேட்கும்படி என்றும் உன் புகழ்தான் பாடி வந்தோம். மனசு முழுதும் நிறைஞ்சு இருக்கும் நாடி வந்தோம். சகல சோகமும் கொடுக்கும்படிதான் சபரிமலைக்கு ஓடி வந்தோம். ஒத்தையடி பாதையிலே சாமி உங்களைத்தான் தேடி வந்தோம். ஊருலகம் கேட்கும்படி என்றும் உன் புகழ்தான் பாடி வந்தோம். வாழும் சபரிமலைதான் எல்லோர்க்கும் அடைக்கலம். நெஞ்சோடு அமைதிதானே எல்லோர்க்கும் கிடைக்கணும். பொல்லாத கோபம் தாபம் தள்ளாமே தடுக்கணும். பொன்னாக மனசு முழுதும் எப்போதும் இருக்கணும். கனவு யாவும் கடவுள் நீதான் கொடுக்கணும். உலகம் முழுதும் கலகம் யாவும் இருந்திடாமே தடுக்கணும். ஒத்தையடி பாதையிலே சாமி உங்களைத்தான் தேடி வந்தோம். ஊருலகம் கேட்கும்படி என்றும் உன் புகழ்தான் பாடி வந்தோம். மனசு முழுதும் நிறைஞ்சு இருக்கும் நாடி வந்தோம். சகல சோகமும் கொடுக்கும்படிதான் சபரிமலைக்கு ஓடி வந்தோம். ஒத்தையடி பாதையிலே சாமி உங்களைத்தான் தேடி வந்தோம். ஊருலகம் கேட்கும்படி என்றும் உன் புகழ்தான்.